ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ವಿಷ್ಣುಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ ವಾಗೀಶಾಧ್ಯಾಸು ಮನಸಃ ಸರ್ವಾರ್ಥಾನಾಮುಪಕ್ರಮೇ ಯಮ್ನತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾ ಸ್ಯುಹೂತಂ ನಮಾಮಿ ಗಜಾನನಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಚರಾಚರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ದೋರ್ಭಿರ್ಯುಕ್ತಾ ಚತುರ್ಭಿಸ್ಫಟಿಕಮಣಿಮಯೀಮಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನಾ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪದ್ಮಂ ಸಿತಮಪಿ ಚ ಶುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ ಭಾಸಾ ಕುಂದೇಂದುಶಂಕಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾ ಭಾಸಮಾನಾ ಸಮಾನಾ ಸಾಮೇ ವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೆ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನಾ. ಕೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ಯಃ ಪಿಬನ್ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತಸಾಗರಂ ಅತೃಪ್ತಸ್ತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪದೀಕೃತವಾರೀಶಂ ಮಶಕೀಕೃತರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋ ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಹ ಆದಾಯತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ ಆಂಜನೇಯಮತಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಜನಾದ್ರಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರುಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜನಿಂ ಬಾಷ್ಪವಾನಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ ಮನೋಜವಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೇ ಪುಷ್ಪಕಮಾಸನೇ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೇ ಸಂಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಣಂ. ವಾಮೇ ಭೂಮಿ ಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾ ಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವತಲಯೋರ್ವಾಯುವಾದಿ ಕೋಣೇಷು ಚ ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್ ಮಧ್ಯೇ ನೀಲ ಸರೋಜ ಕೋಮಲ ರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರತಂ ಭರದಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ತತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಯಮಾನಿಲೇಭ್ಯಃ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾಂ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ ವಾಲ್ಮೀಕಿಗಿರಿಸಂಭೂತ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿಸಂಗತ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿ ಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ. ಜಾನಕೀಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಇತಿಹಾಸಂ அப்படின்னா கண்டிப்பாக நடந்த விஷயம் அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. இதிகாசம் அந்த இந்த நம்மளுடைய உலகத்துல இதிகாசம் அப்படின்னு தெரியப்படுறது ரெண்டே ரெண்டனம் ராமாயணம் இன்னொன்னு மகாபாரதம். இதிகாசத்துக்கு என்ன வாக்கம் லட்சணம் இதிகாச புராணாபியாம் வேதார்த்தமுபிரம்மயேத். அதாவது இதிகாசம் அப்படின்னா இதிகாசம் புராணங்கள் எல்லாம் என்னது அர்த்தம்னா வேதத்தினுடைய அர்த்தமே தான். வேதத்தை சாராக பிழிஞ்சு தரக்கூடின ஒரு விஷயம்தான் இதிகாசம் புராணங்கள் எல்லாம்னு சொல்றது. இந்த இதிகாசங்கள் வந்து உபனிஷத்துல எல்லாம் நிறைய பேர் படிக்கிறா, வேதங்கள் படிக்கிறா, ஆனா இதெல்லாம் பாமர ஜனங்களுக்கு போய் சேரண்டாமோ அப்படின்னு ரிஷிகளுடைய பரம கருணையினால நம்மளுக்கு இதிகாசம் புராணங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இதிகாசத்துல சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் என்னது அப்படின்னா வேதார்த்த சாரம் தான். இப்ப ராமாயணம் படிக்கிறோம்னா வேதம் தான், பகவத் விஷயம்தான், அந்த வாழ்க்கையின் பயனடையக்கூடிய விஷயங்கள் தான் இதுல பண்ணி சொல்லியிருக்கா. இப்போ ஒவ்வொரு ஸ்லோகமே சாக்ஷாத் ராமரே ஆகும். ராமர்னா வேதம், வேதம்னா ராமர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்பேற்பட்ட இதிகாசத்தினுடைய லட்சியங்கள் என்னது அப்படின்னா ஞானம், கர்மம், ரட்சை, ஆனந்தம் அப்படின்னு சொல்றது. ஞானம்னா நாலேஜ், கர்மம் ஆனந்தம்னா எட்டர்னல் ஹாப்பினஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், ரட்சைனா ப்ரொடெக்ஷன். இந்த நாலு விஷயங்களும் ஒரு இதிகாசத்துல இருக்கணும். இந்த நாளும் தெகஞ்சதா இருக்கு ராமாயணம். தர்மார்த்த காம மோக்ஷாணாம் உபதேச சமன்விதம் பூர்வவிருத்த கதாயுக்தம் இதிகாசம் பிரச்சக்ஷதே. புருஷார்த்தங்கள் நாலனம் லவா, தர்மம், அர்த்தம், காம, மோக்ஷம், இது நான்கும் சொல்லக்கூடியது இல்லைன்னா தரக்கூடிய கதைகளா நிறைஞ்சிருக்கும் இதிகாசத்துல. ராமாயணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, பாலகாண்டம், அதுலயே நம்ம ஒவ்வொரு கதையும் பாக்கிறத நம்மளுக்கு வாழ்க்கையில உபயோகப்பிரதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். தர்மம், அர்த்தம், காம, மோக்ஷம் தருவதாகவே இருக்கு ராமாயணம்லவா. இது மேலும் ராமாயணம் தான் ஆதி காவியம் என்று சொல்லப்படுறது பாரதத்துல. ராமோ விக்கிரவஹா விக்கிரகவான் தர்மஹா அப்படிதானே கேள்விப்பட்டிருக்கோம். ராமர் தர்மமே ஒரு உருவம் எடுத்துட்டு வந்தா எது அப்படின்னா ராமர்னு சொல்லலாம் தைரியமா. அப்பேற்பட்ட ராமாயணம் புருஷார்த்தத்தை சொல்லித்தரது, எப்படி வாழ்க்கையில அர்த்தத்தை நம்மளுக்கு எடுத்துக்கலாம், ஹவு டு கெயின் அர்த்தா இன் லைஃப், எது வழியா தர்மம் வழியா எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அர்த்தத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கறது ராமர் பகவானே இறங்கி வந்து தர்மம் ஒரு வடிவம் எடுத்தாப்ல ராமர் வந்து சொல்லித்தரார். சரி, அந்த ராமாயணத்திலேயே பல மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காளே, ராவணன், சூர்பனகை, இவாளெல்லாம் எதும் பண்றார் ராமர் எதற்காக, அவெல்லாம் யாரு அப்படின்னா இவெல்லாம் காமத்துக்கு அடிமைப்பட்டு ஒவ்வொரு ரூபமா இருக்கா. காமத்தினுடைய ஒவ்வொரு ரூபங்கள் தான் ராவணன், சூர்பனகை எல்லாம். அதிகாமா தசக்ரீவஹா. சரி, ராவனுக்கு எதனால எண்டாச்சு, ராவனுக்கு எதனால பகவான் வதம் பண்ணா ராவணன் அப்படின்னா அவன் அதிகாமா தசக்ரீவஹா, அதாவது அந்த காமத்தினால நிறைய அதிகாமாது அப்படின்னா நிறைய காமத்தினால அவனுடைய அழிவு உண்டாச்சு. அவன் விழுந்ததனுடைய காரணம் காமத்தினால, ஆசைனால. அதனால ஆசை இருந்தா நம்மளுக்கு கண்டிப்பா இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு எங்கேயாவது ஒரு அடிபடதான் செய்யும். அது அதிகமாக ஆக ஆக நம்மளுடைய அழிவு நெருங்கின் இருக்கும்னு ராவணன்டேந்து புரிஞ்சுக்கலாம். இப்படி ராமாயணம் ஒவ்வொரு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்கள் பிரதீகாத்மகமாக ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்தை இல்லாம பண்ணக்கூடியவர் ராமர் அப்படின்னு சொல்லித்தரா. அப்ப ராமரை நம்ம பஜனம் பண்ணணும்னா அகில் உள்ள இருக்கக்கூடிய சத்ருக்கள் இருக்காளே அவெல்லாம் அழிஞ்சு விடுவான்னு பிரத்யட்சமா தெரியறது. மேலும் ராமாயணத்துக்கு இன்னொரு விஷயம் உண்டு, காவியம் யசஸ்தே அர்த்த கிருதே விவகார விதே ஸ்ரீவேத ஸ்ரீவேதரக்ஷதயே சத்ய பரநிவர்த்தயே காந்தா சம்மிததயா உபதேச யுஜே. காவியத்துக்கு கொஞ்சம் குவாலிட்டிஸ் இருக்கு. இப்போ காவியம் சொல்றார், ராமாயணம் அப்படின்னு ஆதி காவியம் எல்லாம் சொல்றாரு, அதுக்குண்டான குவாலிட்டிஸ் எல்லாம் ராமாயணம் தகைஞ்சிருக்கா கேட்டா தகைஞ்சிருக்காம் ராமாயணத்துக்கு. அதனாலதானே இவரே சொல்றார், பிரம்மாவே யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயஹ சரிதாஶ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரதர்ஷதி. ராமாயணத்துல எல்லா விதமான ஒரு காவியத்துக்கு வேண்டின புகழ் பெருமை அர்த்தம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு, ஞானம் நிறைஞ்சிருக்கு, அதேபடி கதையாகவும் இருக்கு. மேலும் சீதா பிராட்டியே உபதேசமாக ஆகவே அந்த காவியத்தினுடைய அழகை கூட்டராளே. ஒவ்வொரு கட்டங்கள் பாக்கறது அப்படிதான் நம்மளுக்கு அனுபவிக்க முடியாது. அதனால இதுல சந்தேகமே இல்லையே, ராமாயணம் ஒரு மகத் காவியம்தான் அப்படிங்கறதுல. அப்பேற்பட்ட ராமாயணம் இந்த உலகம் இருக்கும் வழி இருக்கும் வரைக்கும் ராமாயணம் பிரச்சாரம் ஆயின் இருக்கும்னு பிரம்மதேவர் அருள் பண்ணின ராமாயணம். ராமாயணம் விஞ்ஞானத்தையும் தரும், இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஞானத்தையும் தரும். இது ரெண்டும் தரக்கூடிய ஒரு காவியமா இருக்கு. அதாவது நம்மளுக்கு வாழணும்னா எப்படி வாழணும்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையோ. நம்ம பிறவி எடுத்தாச்சு, எதுக்கும் இந்த பிறவி எடுத்தது எப்படி இந்த உலகத்துல வாழது. விஞ்ஞானம்னா பகவான் தான் ஆத்மா, அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியறது அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவான், அதெல்லாம் பிரத்யட்சமா தெரியறது விஞ்ஞானம். ஞானம் அப்படின்னா இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு தெரியண்டாமோ, சும்மா அர்த்தத்தை மட்டும் சொல்லிண்டு விஞ்ஞானத்தை மட்டும் படிச்சுண்டா எப்படி வாழணும் தெரியண்டாமோ. அதனால வாழறதுக்கும் சொல்லித்தரது ராமாயணம், அதேபடி விஞ்ஞானத்தையும் சொல்லித்தரணும். அப்படியே கைய பிடிச்சிருந்து மோட்சத்தையும் தந்து விடுறது ராமாயணம். ஒருவர் ராமாயணம் படிச்சாலே போதும், ஒழுங்கா ராமாயணத்தை ஸ்ரத்தையா கூர்மையா படிச்சா அந்த ஒரு மனிதனுக்கு வேற எதுவுமே இந்த உலகத்துல படிக்கண்டா, அப்பேற்பட்ட எல்லாமே வந்துடும். சயின்ஸ் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ராமாயணத்துல இருக்கு, இதுல இருந்துதான் எல்லாமே உருவாயிருக்குன்னு வேணாலும் சொல்லலாம். ராமாயணம் படிக்க படிக்க படிக்க ஒருவனுடைய நெகட்டிவிட்டி இல்லவா, தப்பான விஷயங்கள் நெகட்டிவிட்டிஸ் நிறைய இருக்குமே, அதனாலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் மாறி நம்மளுக்கு க்ஷேமம் உண்டாகும் ராமாயணம் படிக்க படிக்க. இப்படின்னு எல்லாம் ராமாயணத்தினுடைய பெருமை. இது வந்து இந்த ராமாயணம் மூணு விதமான உபதேசங்கள் இருக்கு, அந்த மூணு விதமான உபதேசமும் ராமாயணம் தரதான். என்னெல்லாம் அந்த மூணு விதமான உபதேசம்னா, பிரபு சம்மிதம் ஒன்னு, ரெண்டு காந்தா சம்மிதம், மூணு சுஹத் சம்மிதம்னு அர்த்தம். அது என்ன பிரபு சம்மிதம் அப்படின்னா, ஒரு ராஜா வந்து தன்னுடைய அடியார்கள்ட்ட சொல்லக்கூடிய உபதேசமாக்கும் பிரபு சம்மிதம். அது கண்டிப்பாக நிர்பந்தமாக நம்ம அது ஃபாலோ பண்ணணும் இல்லவா. ராஜாவுடைய உபதேசம் சொன்னா கண்டிப்பா அதை அனுசரிச்சு தானே ஆவணம். அடுத்ததோ காந்தா சம்மிதம். அது என்ன காந்தா அப்படின்னா, ஒரு மனைவி மனைவி ரூபமாக கணவருக்கு உபதேசம் பண்ணக்கூடியது காந்தா சம்மிதம். அது கண்டிப்பாக அந்த உபதேசம் கண்டிப்பாக ஹஸ்பண்டும் ஏத்துக்கொள்வாரே இல்லவா. அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், ரொம்ப தேன் ஊறுற மாதிரி இருக்கும். அதனால நிச்சயமாக அந்த உபதேசமும் வாங்கிப்போம். அடுத்தது மூணாவது என்னது, சுஹத் சம்மிதம். சுஹத்னா ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நம்ம வந்து என்னால ப்ராப்ளம் இருக்குன்னா அப்பா அம்மாட்டையோ இல்லைன்னா வேற யார்ட்டையோ சொல்றதை விட ஃப்ரெண்டுகிட்ட போய் என்ன வேணும்னா தைரியமா ஃபுல்லா ஓப்பனா பிராங்கா சொல்லிடலாம் அப்படிங்கிற தைரியம் இருக்கு. நம்ம ஃப்ரெண்டுகிட்ட தான் அப்படி ஒரு உண்மையான ஃப்ரெண்டு நம்மளுக்கு இருக்கானா நிச்சயமாக அவர்கிட்ட எல்லாம் சொல்லிடுவோம். நம்ம வாழ்க்கை பூரா அவர்கிட்டயே சொல்லிடுவோம், அவ்வளவு நம்பிக்கை இருக்கும் இல்லவா. அப்போ அந்த சமயத்துல ஏதாவது ஒரு கஷ்டமான கட்டத்துல போய் நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட போய் பேசணும், டே இப்படி இருக்குடா அப்படின்னு சங்கடத்தை தெரிவிச்சோம்னா அவன் ஏதாவது உபதேசம் பண்ணுவான் அந்த டைம்ல. இது வந்து கவலைப்படாதேடா, நம்ம வந்து வெளியில போய் சுத்தி வரோம், அதுக்குள்ள எல்லாம் சரியாயிடும் பாரு. இல்லைன்னா அவன் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பான், அந்த உபதேசத்தை வாங்கி கரெக்டா பிரயோகமும் பண்ணுவான். இவருக்கும் என்னது அந்த ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும். சோ ஃப்ரெண்டு மூலமா கிடைக்கிற உபதேசம் சுஹத் சம்மிதம். இப்படி மூணு விதமான உபதேசங்கள் இருக்கு, இது மூணுமே ராமாயணத்துல பார்க்கலாம். அப்பேற்பட்ட நிறைஞ்ச காவியம் எழுதினவர் வால்மீகி மகர்ஷி. ரிஷிஹி கில தர்ஷனாத் அப்படின்னா, இந்த உலகத்துல பகவானை உலகத்தை பொதுவான மனித தத்துவத்தை காட்டுபவர் ரிஷி என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ரிஷி வால்மீகி முனிவர் அவர்தான் இந்த ராமாயணத்தை வேதவேத்யே பரம் பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராஜே தசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா, ராமாயணத்தை தந்தார் அப்படின்னு ராமாயண மகிமை. மேலும் அந்த ராமாயணத்துல பாலகாண்டம் இவ்வளவு நாளா அனுபவிச்சுன்னு வந்திருக்கோம். இப்ப வந்து ராமர் சீதா லக்ஷ்மணன் ஊர்மிளா இவா ரெண்டு பேருக்கும் பாணி கிரகணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயம் மாதிரி இவா ரெண்டு தரப்புலயும், ஜனக மகாராஜாவுடைய தரப்புலயும் மேலும் தசரத மகாராஜாவுடைய தரப்புலயும் பேசி ஒத்துண்டா. மேல சத்ருக்னன் பரதன் இருக்காரு இல்லவா, நாலு புத்திரர்கள் அல்லவோ தசரத மகாராஜாக்கு. அந்த நாலு புத்திரர்கள்ல தசரத மகாராஜாவுடைய பாக்கி இருக்கிற சத்ருக்னன் பரதருக்கு பாணிகிரகணம் பண்றதுக்காக புத்திரியை கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான சரித்திரம் இந்த 72வது சர்க்கத்துல. அது இன்னைக்கு அனுபவிக்கலாம். தமுக்தவந்தம் வைதேகம் விஸ்வாமித்ரோ மகாமுனி உவாச வசனம் வீரம் வசிஷ்ட சகிதோ நிருபம். அப்போ இப்படி தானம் பண்ணப்படட்டும், மகா நட்சத்திரம் முடிஞ்சு 3வது நாள் பல்குனி நட்சத்திரம், அது கழிஞ்சு உத்தர நட்சத்திரத்துல இவாளுடைய விவாகம் நிச்சயமாகட்டும் அப்படின்னு தானம் நீங்கள் தானம் தரணும் உங்களுடைய புத்திரர்களே என்று சொல்லி ஜனக மகாராஜா நிறுத்த அந்த சமயம் என்ன சொல்றார், தமுக்தவந்தம் வைதேகம் இப்படி சொல்லி பிரபாவசாலியான விதேகாதிபன் அல்லவா வசிஷ்ட சகிதனான விஸ்வாமித்ர முனிவர் ஒரு வார்த்தையை சொன்னார். இது சொல்லி முடிஞ்சதும் விஸ்வாமித்ரர் சொல்றார், அசிந்தியான்ய பிரமேயானி குலானி குலநந்தன இக்ஷ்வாகுணாம் விதேஹானாம் மெய்ஷாம் துல்யோஸ்தி கஞ்சனஹே. குலநந்தனா, இக்ஷ்வாகுளுடைய விதேகாதிபர்களுடைய வம்சங்கள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. அவ இரு தரப்பினுடைய வம்சத்தை வர்ணனம் பண்ணா அல்லவா, அந்த வம்சம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரெண்டு பேரும் துல்லியகா கஷ்டன, துல்லியமா இருக்கே, உனக்கு ஒப்பிட்டு இருக்கே ரெண்டு குலமும் என்று சொல்லி, சதிருஷோ தர்ம சம்பந்தான் சதிருஷோ ரூப சம்பதான் ராம லக்ஷ்மணயோ ராஜன் சீதாச்ச ஊர்மிளையாசக. அண்ணவா, ஸ்ரீ ராமன் லக்ஷ்மணர்களுக்கு மனைவிகளாக ஊர்மிளா, மேலும் சீதையை தரப்போறேன்னு சொன்னேன்ல, அப்பேற்பட்ட நீங்கள் தர்மமான இந்த விவாக பந்தம் சம்பந்தம் தர்மமா நடக்கணுமா, கல்யாணம் எல்லாம் தர்மமா நடந்தாதான் அது செழிக்கும், அந்த குலமே செழிக்கும். இல்லை என்றால் எங்கேயாவது இப்போ தர்மம்னு தோணும், பிற்காலத்துல அதர்மமாகி நம்மளையே சோதனை பண்ணும். அப்ப ஏற்பட்ட இங்க சொல்ற தர்ம சம்பந்தா, தர்மமான விவாக சம்பந்தம் ரொம்ப சதிருஷா, ரொம்ப ஆப்டா இருக்கு. ரூப குணங்களாலையும் சம்பத்தினாலையும் நன்னா யோஜனை, ரெண்டு பேரும் ஒப்பிட்டு இருக்கேள், எந்த குறைவும் இல்லாம, அதாவது நீ பெருசு நான் பெருசு அப்படின்லாம் சொல்ல முடியாம ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கேள், அதுல ரொம்ப சந்தோஷம். வக்தவ்யம் ச நரசிரேஷ்ட சூயதாம் வச்சனம் மம, ஹே புருஷ சிரேஷ்டா, ஒரு விஷயம் கூட எனக்கு சொல்றதுக்கு இருக்கு, அதையும் என்னுடைய பிரார்த்தனையாக்கும் அது, நீங்கள் அது கேளுங்கோ என்று சொல்லி விஸ்வாமித்ர முனிவர் சொல்றார். பிராதாய வீயான் தர்மஜ்ஞ ஏஷ ராஜா குஷத்வஜ அஸ்ய தர்மாத்மனோ ராஜன் ரூபேணா பிரதிமம் புவி சுதாத்வயம் நரசிரேஷ்ட பத்னியர்த்தம் வரயாமஹே. ராஜா, இந்த தர்மஜனான குஷத்வஜ மகாராஜா, அதாவது உங்களுடைய தம்பி, யாரு, ஜனகருடைய தம்பி குஷத்வஜ மகாராஜா, அவருடைய புத்திரிகளை எங்களுக்கு தரணும், எங்களுக்கு விவாகார்த்தமாக வரணம் பண்ணணும் என்று ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்ற. அவ எப்பேற்பட்டவா, புவி ரூபேன அப்ரதிமம், இந்த உலகத்திலேயே அழகுக்கு ஈடல்லாத்தவாளான உங்களுடைய புத்திரி, உங்களுடைய தம்பியோட புத்திரி என்று சொல்றார். குஷத்வஜ மகாராஜாவுடைய புத்திரிகளை விவாகார்த்தமாக எங்களுக்கு வரணம், பத்னியர்த்தம் வரையாம ஹே, பத்னிகளாக எங்களுக்கு வரணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ற. பரதஸ்ய குமாரஸ்ய சத்ருக்னஸ்ய ச தீமதா வரையே மே சுதே ராஜன் தயோரர்த்தே மகாத்மனோ. யாருக்காக, அதாவது உங்களுடைய புத்திரிகளை வேணாம் சொல்லிட்டா, அது யாருக்கு அப்படின்னு அவளுக்கு தெரியந்தாமோ, அதை சொல்ற. பரதஸ்ய குமாரஸ்ய, ராஜா குமாரனான பரதனுக்கும், மேலும் சத்ருக்னஸ்ய ச தீமதா, தீமதான புத்திமான் அர்த்தம், புத்திமானான சத்ருக்னனுக்கும் அந்த ரெண்டு மகாத்மாக்களுடைய தாம்பத்தியார்த்தமாக சுதேவரயாம, உங்களுடைய இரண்டு புத்திரிகளான உங்களுடைய புத்திரிகளை பாணிகிரகணம் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு அவசியம் உண்டு, எங்களுக்கு ஒரு ஆசை உண்டு, மறையமா வரிக்கணும்னு ஆசைப்படுறோம் என்று சொல்ல. புத்ரா தசரதஸ்யேமே ரூப யௌவனசாலினஹ லோகபாலோபமா சர்வே தேவதுல்ய பராக்கிரமாஹ. தசரத சக்கரவர்த்தியுடைய குமாரர்களான இவர் ரெண்டு பேர், யாரு பரதர் சத்ருக்னர் யாருன்னு அவளுக்கு தெரியாமோ அதான் தசரத சக்கரவர்த்தியுடைய குமாரர்கள் இவர் ரெண்டு பேர். இவர் ரெண்டு பேரும் எப்பேற்பட்டவா, ரூப யவ்வனசாலினஹா, நல்ல ரூப குணம் உடையவரும், யவ்வனம் அதாவது ரொம்ப வயசானவா நினைச்சுக்காதேங்கோ, யூத்தா தான் இருக்கா அவ ரெண்டு பேருமே, யவ்வனமா இருக்கக்கூடவா. லோகபாலோபமாக, லோகபாலகர்கள் லோகத்தையே பாலனம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறவா. தேவதுல்ய பராக்கிரமாக, தேவர்க்கு தேவர்மாருக்கெல்லாம் மொத்தாப்புல பராக்கிரமம் உடையவா இவா ரெண்டு பேரும். உபயோரபி ராஜேந்திர சம்பந்தேனானுபத்யதாம் இக்ஷ்வாகுகுலமவ்யக்ரம் பவத புண்யகர்மணஹ. ராஜேந்திரா, புண்ணிய கர்மாவான உங்களுடைய குலம் எந்த கலுஷம் ரஹிதமான அவ்யக்ரம் அப்படின்னா எந்த கல்மஷமும் இல்லாம இருக்கக்கூடிய இக்ஷ்வாகு குலத்தினுடைய குலமும் ரெண்டும் சம்பந்தம் ஆவறது ரொம்ப மங்களகரமான விஷயம். இவா ரெண்டு பேரும் நன்னா, இப்போ நாலு புத்திரிகளும் இதே குலத்துல இருந்து எடுத்துக்கிறா அப்படின்னா அவளுக்கும் பெருமை, புத்திரர்கள் நாலு பேரும் அவா குலத்திலேருந்து இக்ஷ்வாகு குலத்திலேருந்து எடுத்துக்கிறா அப்படிங்கறதும் ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு இவர் விஸ்வாமித்ர சொல்றார். விஸ்வாமித்ரவஜ ஸ்ருத்வா வசிஷ்டஸ்ய மதே ததா ஜனக பிராஞ்சலிர் வாக்கியம் உவாச முனி புங்கவௌ. வசிஷ்டருடைய அனுமதியினால மதே அப்படின்னா வசிஷ்டருக்கும் இதுதான் அவருக்கும் மனசுல இருந்தது, அந்த வார்த்தையே விஸ்வாமித்ரர் சொன்னார் அப்படித்தான். அப்ப ரெண்டு பேருக்கும் ஓகே ஆகும், இப்போ ரெண்டு தரப்புல இருக்கக்கூடிய குருவுக்கும் சம்மதம் இந்த விஷயத்துல, மங்களகரமான விஷயம், கோரிக்கையும் ரொம்ப உச்சிதமா இருக்கு அப்படிங்கறதுனாலே வசிஷ்ட முனிவரும் தலையாட்டினார் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி. அப்பேற்பட்ட விஸ்வாமித்ர முனிவருடைய வார்த்தையை கேட்டு அந்த சமயம் ஜனக மகாராஜா என்ன பண்றார், கைய கூப்பிக்கிறாராம். ஜனகஹா பிராஞ்சலிஹி முனி புங்கவௌ வாக்கியம் உபாச்ச, கைய கூப்பிண்டு அந்த மகான் ஞானிகளை பார்த்து சொன்னாராம். என்ன சொல்றார், குலம் தன்யமிதம் மன்யே ஏஷாம் நோ முனி புங்கவௌ சத்ருஷம் குல சம்பத்தம் யதாஜ்ஞா பயதஸ்வயம். எந்த ஒரு காரணத்தினால எந்த ஒரு விஷயத்தினால ஞான நிஷ்டர்களான நீங்கள் எங்கள்கிட்ட வந்து குலங்களை அதாவது ரெண்டு குலங்களை பந்துத்வமாக்குறது இல்லவா, ரெண்டு பேரையும் சேர்க்கிறது பந்துக்கள் ஆகிறது ரிலேஷன் ஆகிறது அது உச்சிதமான விஷயமாக சொல்றேன் நீங்கள், அது நீங்களே ஆத்மாபயதஹா அது நீங்கள் ஆர்டர் பண்ற மாதிரியே சொல்றேன் இல்லவா. அப்பேற்பட்ட நீங்க சொன்னாலே அது எங்களுக்கு ஆர்டர் தான், நீங்க ரிக்வஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது ஆர்டர் தான். அப்ப நீங்க சொன்ன சமயமே எப்ப நீங்கள் இந்த ரெண்டு குழந்தைகளையும் உங்களுடைய புத்திரிகள் வேணும் என்று சொன்னேலோ அந்த சமயமே இதம் குலம் தன்யம் மண்யே, இந்த குலம் தன்யமா எடுத்து அப்பேற்பட்ட வசனமாக்கும் விஸ்வாமித்ர முனிவர் சொல்லியிருக்கார். அதனால ஜனக மகாராஜா சொல்ற, நீங்க சொன்ன அந்த க்ஷணத்திலேயே எங்களுடைய குலம் தன்யமாச்சு. ஏவம் பவது பத்ரம் வஹ குஷத்வஜ சுதேக்மே பத்ன்யௌ பஜேதாம் சஹிதௌ சத்ருக்ன பரதாவுபௌ. அதேபடி அதேபடி நடக்கட்டும், ஏவம் பவது அதேபடி நடக்கட்டும், உங்களுடைய ஆஜ்ஞையபடியே இந்த ரெண்டு குஷத்வஜ புத்திரிகளை சத்ருக்ன பரதருக்கு நிச்சயமாக கொடுக்கணும். உபௌ பத்னியௌ பஜேதாம், அவளை இவருக்கு சத்ருக்ன பரதர்களுக்கு இவாளை மனைவியாக ஆகட்டும், யாரு குஷத்வஜ புத்திரிகளை ஆகட்டும் என்று சொல்ல, ஏகாந்தாராஜ புத்திரீணாம் சத்வாரஸ்ரணாம் மகாமுனே சதஸ்ரணாம் மகாமுனே பாணீன் கிருஹந்து சத்வாரஹ ராஜபுத்ரா மகாபலாஹ. முனிவரியா, மகாபலசாலிகளான நாலு ராஜகுமாரர்கள் அல்லவா, சாதாரண ஒரு குழந்தையா கேட்டா கிடையாது, ராஜபுத்ராஹ ராஜகுமாரர்கள். சரி, இந்த ராஜகுமாரர்களுக்கு சாதாரண ஸ்திரீகளா அல்ல, சதஸ்ரீனாம் ராஜபுத்ரீனாம், நாலு ராஜகுமாரிகளுடைய கைகளை கொடுத்து ஒரே நாள்ல ஏகாந்தாலம ரெண்டு பேருக்கு ஒரு நாளைக்கு கல்யாணம், அடுத்த நாளைக்கு அவரு சத்ருக்ன பரதருக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி கிடையாது. ஒரே நாள்ல நாலு மண்டபத்துல ஒரே சமயத்துல கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னா பாணியின் கிருண்ணந்து கரங்களை பிடிக்கட்டும் சொல்றார். உத்தரே திவசே பிரம்மன் பல்குனி பியாமனீஷிணஹ வைவாஹிகம் பிரசம்சந்தி பகோ யத்ர பிரஜாபதி பிராமணோத்தமா. பகன் அப்படிங்கிறவர் அதிஷ்டான தேவதையா இருக்கக்கூடியவதும் பல்குனிகள்ல சொல்லப்பட்டுக்கூடியதும் ரெண்டாமத்ததுமான உத்தரம் அப்படிங்கிற நாள்ல மகான்களுக்கு இவா நாலு குழந்தைகளுக்கும் விவாக முகூர்த்தத்தை வைவாகிகம் பிரசம்சந்தி விவாக முகூர்த்தத்தை உத்தமமா சொல்றதே அந்த சமயத்திலேயே பாணி கிரகணம் நடக்கட்டும். ஏவமுக்த்வாவத சௌம்யம் பிரத்யுத்தாய கிருதாஞ்சலிஹி உபௌ முனிவரௌ ராஜா ஜனகோ வாக்கியமப்ரவீத். இப்படி அழகான வார்த்தையில சௌமியம் வசகா ஜனக மகாராஜா சௌமியமா சொல்லி எழுந்த அருள் இருக்கக்கூடிய ஜனக மகாராஜா அஞ்சலியை கூப்பிண்டு ரெண்டு தபஸ்விகளையும் பார்த்து இது வந்து பொதுவா சொன்னது, இப்ப ரெண்டு தபஸ்வி வீரர்களையும் பார்த்துண்டு ஒரு விஷயம் சொல்றார். என்ன சொன்னார்? பரோ தர்ம கிருதோ மஹ்யம் சிஷ்யோஸ்மி பவதோ சதா. எனக்கு மகத்தான சத்சங்கம் உண்டாகப்பட்டிருக்கு. தர்மஹான சத்சங்கம் தான் இங்க உத்தேசம். நல்ல ஒரு சங்கம் உண்டா இருக்கு. விஸ்வாமித்திரரும் வசிஷ்ட முனிவரும் லவா ரெண்டு துருவங்கள். அப்பேற்பட்ட சத்சங்கம் உண்டா இருக்கு. அப்பேற்பட்ட உங்களுடைய திருவடிகளுக்கு பவதோ சதா சிஷ்யா. உங்க ரெண்டு பேருடையும் திருவடிகளுக்கு சதா நன்றி இருக்கக்கூடிய கிருதஜதையா இருக்கக்கூடிய சிஷ்யனாக்கும் நான் அப்படிங்கிறார். அதாவது உங்களுடைய சிஷ்யன் நான் அப்படின்னு ரொம்ப ஆனந்தத்தோட மனசு நிறைஞ்சா மாதிரி அவ நம்மளுடைய ஒரு மனோரதம் நிறைவேறது அப்படின்னா அப்போ இருக்கிற ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட சந்தோஷத்தினுடைய எல்லையில உச்சியில நிற்கக்கூடிய ஜனக மகாராஜா அந்த ரெண்டு குருவையும் பார்த்து நான் அவங்களுடைய சிஷ்யனாக்கும் இப்படி ஒரு சத்சங்கத்தை உண்டாக்கி தந்தேலே இப்படி ஒரு தர்மத்தை பண்ண வைத்தேலே அப்படிங்கறத ரொம்ப மனசு நிறைஞ்சு இருக்கக்கூடிய நான் உங்களுடைய சிஷ்யன் என்று ஜனக மகாராஜா அவ ரெண்டு பேரையும் கண்ணால பார்த்து சொல்றா. இமான்யாசன முக்கியானி ஆசதாம் முனி புங்கவம் யதா தசரதஸ்யேயம் ததாயோத்யா புரீ மம பிரபுத்வே நாஸ்தி சந்தேகஹ யதார்ஹம் கர்த்தும் அர்ஹத. அந்த ரெண்டு முனிவர்களும் இந்த மிதிலா வந்து தசரத மகாராஜாக்கு தான், அதாவது இப்ப ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டா, தசரத மகாராஜாவும் ஜனக மகாராஜாவும் ஒன்னாயிட்டாலையோ இந்த விவாக முகூர்த்தத்துல. அப்போ தசரத மகாராஜா தான் இந்த மிதிலாக்கு, மிதிலா வந்து தசரத மகாராஜாவோட தான் என்று சொல்லி அயோத்தியா பட்டணமும் அவருக்கு தான். ஆனா இது வந்து ஒரு மரியாதையா காட்டண்டாமா, இப்ப வந்து ஒருத்தர் ஆத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா இது உங்க வீடுதான், நீங்க எங்க வேணா போய்க்கலாம்னா அவளை ஃப்ரீயா விட்டாதானே இது உங்க வீடுதான் அவளுக்கு ஒரு ஃபீலிங் வரும்லவா. அதே மாதிரி இங்க சொல்ற எங்களுக்கு எந்த ஒரு சத்துவமும் இல்லை, நாங்கள் மித்திரம்தான், இது உங்க ஊரு தான் அப்படின்னு காட்டுறதுக்காக அங்க இருக்கக்கூடிய சிம்ஹாசனத்துல ஏறி அமருங்கள், உங்களுடைய இஷ்டம் மாதிரி யதார்த்தம் கர்த்தும் அர்ஹத, உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க, எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகா அஸ்தினா எந்த சந்தேகமும் இல்லை, இந்த விஷயத்துல உங்களுடைய அதிகாரம் தான் இது அப்படின்னு அவர் சொல்றார் ஜனக மகாராஜா. ததா ப்ருவதி தேஹே ஜனகே ரகுநந்தனஹ ராஜா தசரதோ ஹிருஷ்டஹ ப்ரத்யுவாச மஹீபதீம். அந்த விதேகாதிபனான ஜனக மகாராஜா இப்படி சொன்னதும் ரகுகுலநந்தனான தசரத மகாராஜா ஆனந்தம் ஹிருஷ்டஹ ரொம்ப பெரும் ஆனந்தமும் அவருக்கு ஆனந்தத்துல வார்த்தை வராம, ஆனாலும் அவர்கிட்ட பேசி நம்ம திருப்பி பதில் சொல்லணுமே இல்லையோ, உட்காருங்க சொன்னா அதுக்கு பதில் சொல்லணுமே, அதுக்கு மஹீபதிம் பிரத்யுவாச திருப்பி பதில் சொன்னாராம் ஆனந்தத்தால. யுவாமசங்கேய குணௌ பிராதரௌ மிதிலேஸ்வரௌ ரிஷயோ ராஜசங்காஶ்ச பவத்யாம் அபிபூஜிதாஹ. மிதிலா அதிபர்கள் யாரு? ஜனக மகாராஜா அவருடைய தம்பி குஷத்வஜ அல்லவா, இவன் ரெண்டு பேரும் அழகா அரசாட்சி பண்ணிட்டு இருக்கு, ஒரு குறைவும் இல்லாம. அசங்கிய குணவும் அப்படிங்கிற, அதாவது அசங்கியம்னா எண்ணில் அடங்காதவை, நம்ம எண்ணெல்லாம் முடியாது, எது என்ன தீர முடியாது அப்படின்னா அவளுடைய குணகணங்களை, இந்த ரெண்டு பேர் அண்ணா தம்பிகளுடைய குணகணங்களை எண்ணி மாடாதான். அப்பேற்பட்ட நீங்கள் ரிஷிகளாலையும் ராஜசங்கங்களாலையும் நன்னாக எங்களை ஆதரிச்சேல் அபிபூஜிதாக நன்கு பூஜை பண்ணினே எங்களை, எங்களுக்கு மனசு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தசரதர் திருப்பி அவர் பதில் சொல்றாரு. இப்படி நீங்க நன்னா குணம் நிறைஞ்சு இந்த ரசாட்சி பண்ணிட்டு இருக்கேன், உங்களுடைய பூஜை எங்களுக்கு பண்ணின பூஜையும் நாங்கள் திருப்தி அடைஞ்சோம். ஸ்வஸ்தி ப்ராப்னுஹி பத்ரம் தே கமிஷ்யாமி ஸ்வாலயம் ஸ்ராத்த கர்மாணி சர்வாணி விதாஸ்யாமீதி சாப்ரவீத். க்ஷேமம் உண்டாகட்டும், உங்களுக்கு மங்களம். நான் வந்து இப்போ என்னுடைய வாசஸ்தலத்துக்கு ஆலயம் கமிஷ்யாமி, என்னுடைய வாசஸ்தலத்துக்கு போயிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குல்லவா, அவருக்கு விவாகம்னா அதுக்கு முன்னாடி முன் கர்மங்கள் எல்லாம் இருக்குமே, இது ஸ்ராத்த கர்மாணி சர்வாணி நாந்தி போன்ற விஷயங்கள் எல்லாம் யோக்கியமான பூர்வ அங்கங்களை எல்லாம் நான் நடத்துறேன் அப்படின்னு சொல்றார். இது அப்ரவீத் அப்படின்னு சொன்னார் தசரத மகாராஜா. தமா பிருஷ்டா நரபதிம் ராஜா தசரதஸ்ததா முனீந்திரௌ தௌ புரஸ்கிருத்ய ஜகாமாஷு யஷ் மகாயஷாஹ. அப்போ அதி கீர்த்திமானான தசரத மகாராஜா அந்த நரபதிம் ஜனக மகாராஜாட்ட சொல்லி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அந்த ரெண்டு மகர்ஷி வரியர்களையும் யாரு வசிஷ்டர் விஸ்வாமித்ர முனிவர் அவ ரெண்டு பேரையும் முன்னாடி அனுப்பி வழிகாட்டியாகவே முன்னாடி நிறுத்திட்டு இவ எல்லாரும் ஆஷு ஜகாம வேகம் கிளம்பி போனான். ஏன்னா சமயம் இல்லை, மூணு நாள் கழிஞ்சா கல்யாணம் இல்லையோ, அதனால எல்லாரும் சுத்தையா எல்லாரும் கிளம்பி வேகம் உத்தரவு வாங்கிட்டு கிளம்பினானா. சகத்வா நிலையம் ராஜா சார்தம் கிருத்வா விதானத பிரபாதே காலியமுத்தாப்பிய சக்கரே கோதானமுத்தமம். அந்த சக்கரவர்த்தி அங்க போனதும் நிலையம் கத்துவாவளுடைய நிலையத்துக்கு போனதும் ஸ்ரத்தையோட பண்ணக்கூடிய இந்த நாந்தி முதலான விஷயம் கர்மத்தை எல்லாம் விதானதா கிருத்வா விதி பிரகாரம் பண்ணினாராம். மேலும் பிரபாதே உத்தாய சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து நித்திய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி சிரேஷ்டமான நன்மைகள் எல்லாம் விளைவிக்க கூடின வரக்கூடிய உத்தமம் காரியம் கோதானம் சக்கரே சிரேஷ்டமான விஷயங்கள் நன்மைகள் வரக்கூடிய விரத சமாவர்த்தன கர்மத்தை எல்லாம் நடத்தினார் அப்படின்னு சொல்ற. மேலும் கவாம் இதெல்லாம் எதுக்கு சொல்றா, நம்மளும் இதே மாதிரி பண்ணணும். ஒரு விவாகம் அப்படின்னா ரெண்டு தரப்பிலையும் அவாவா பாகத்துல பண்ணக்கூடிய விதிப்பிரகாரமான கர்மங்கள், விரத சமாவர்த்தன கர்மம், நாந்தி போன்ற கர்மத்தை எல்லாம் நன்கு விதிப்படி சாஸ்திரப்படி நம்ம அனுஷ்டானம் பண்ணி பண்ணணும், அதுதான் மங்களகரம் ஸ்ரேயஸ்கரம் என்று சொல்லி தருவதற்காக இவெல்லாம் இந்த ஸ்லோகத்தை அவ்வளோ சின்ன சின்ன சின்ன விஷயம் கூட வால்மீகி முனிவர் ஏன் விஸ்தாரப்படுத்தியிருக்கார், இதுதான் காரணம். நம்மளுக்கு வழிகாட்டி அல்லவா இது, அப்போ அது எந்த சந்தேகமும் வரப்படாது. அதனால எல்லா டீட்டெயில்ஸும் மைன்யூட் டீட்டெயில்ஸும் ஒவ்வொரு ஸ்லோகத்துல சொல்றார். கவாம் சதசஹஸ்ராணி பிராமணேபியோ நராதிபஹ ஏகைகசோ ததௌ ராஜா புத்ராநுத்திஷ்ய தர்மதஹ. அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், அந்த ராஜா புத்திரர்களை எல்லாம் உத்தேசம் பண்ணிண்டு புத்ராநுத்திஷ்ய அவரை மனதுல வச்சுண்டு பிராமணேபியஹ ஏகைகசஹ கவாம் சத சஹஸ்ராணி. பிராமணாளுக்கெல்லாம் பசுக்களை கொடுக்கறா, எத்தனை பசுக்கள், சத சஹஸ்ராணி லட்சங்கள், ஒவ்வொரு பிராமணாளுக்கும் லட்ச பசுக்களை விதிபடி ததவு தானம் பண்ணினார். பிராமணாளுக்கு அதாவது குழந்தைக்கு க்ஷேமம் உண்டாகணும் அப்படின்னு நினைச்சுண்டு தானம் பண்ணினாராம். மேலும் சுபர்ண சுங்கா சம்பன்னாஹ சவத்சா காம்ஸ்ய தோஹனாஹ கவாம் சத சஹஸ்ராணி சத்வாரி புருஷ ரிஷப இத்தமன்யச்ச சுபஹு த்விஜேப்யோ ரகுநந்தனஹ ததௌ கோதானம் உத்திஷ்ய புத்ராணாம் புத்ரவத்சலஹ. புருஷஸ்ரேஷ்டனும் புருஷ ரிஷப புத்ரவத்சலஹ, குழந்தை மேல அப்பேற்பட்ட வாத்சல்யம் இருக்கக்கூடியதுமான ரகுநந்தனஹ தசரத மகாராஜா புத்திரர்களுடைய சமாவர்த்தனத்தை உத்தேசம் பண்ணிட்டு என்ன பண்ணாராம், சுவர்ண சுங்காகா. சுவர்ணம்னா ஸ்வர்ணம் அல்லவா, ஸ்வர்ணத்தினால உண்டாகப்பட்ட சிங்கம்னா கொம்பு, ஸ்வர்ணத்தால உண்டாகப்பட்ட கொம்புனாலையும், சம்பன்னாகா நல்ல மேனி உள்ளதும், ச வத்சாகா குழந்தைகள், சின்ன குழந்தைகள், வத்சங்கள்னா பசுக்குட்டிகள் அல்லவா, பசுக்குட்டிகளும். இப்படி குடங்குடமான காம்சிய தோகனாகா, குடங்குடமா பாலு நிறைக்க கூடினது, பாலு நல்லா கறக்க கூடின பசுக்களை, சத்வாரி சத சகசிராணி 400,000 பசுக்களை தானம் பண்ணினாராம். அது கூட வித்தம் சத்விஜேபியஹாததௌ, அந்த பிராமணாளுக்கு நிறைய தனம் கொடுத்தா, பைசாவை கொடுத்தா. இப்ப பிராமணாளுக்கு தானம் பண்ணினா அப்பேற்பட்ட விசேஷம், எந்த ஒரு நல்ல காரியம் நடத்தனம் நடக்க போகுது நம்மளுடைய ஆத்துல அப்படின்னா, முதல்ல பிராமணாவை கூப்பிட்டு, பிராமணானா ஒரு பூணல் போட்டதுனால பிராமணியம் வந்துடாது. நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, விஸ்வாமித்ர முனிவர் எல்லாம் 40,000 வருஷம் தபஸ் பண்ணி பிராமணியம் அடைஞ்சிருக்கார். அப்போ அப்பேற்பட்ட பிராமணியம் நம்மளுடைய நடத்தையில இருக்கு, மேலும் நம்மளுடைய கோத்திரத்திலயும் இருக்கு. அப்ப இது ரெண்டும் கலந்தாப்புல, அதுவும் ஆவசியம் இருக்கிறவளுக்கு, நிறைஞ்சு இருக்கிறவளுக்கு கொடுத்துட்டு அவளுக்கு என்ன அவசியம் இல்லவா. இப்போ ரொம்ப நீடி பீப்புள்ஸுக்கு, பிராமணாளுக்கு நம்ம தானம் பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக இது வந்து நம்ம அது பார்க்க முடியாது, யாருக்கு அவசியம் எது அவசியமா, என்னமா சொல்றேன், இதெல்லாம் பார்த்துட்டா தானம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, அப்படின்னு இல்லை. நீங்க தானம் பண்ணி பகவான் உத்தேசம் பண்ணி பிராமணாளுக்கு தானம் பண்ணும் சொன்னாலே பகவான் ஏத்துப்பர், பிராமணாளுக்கு போய் சேரும்னு அர்த்தம். அப்போ அப்பேற்பட்ட பிராமணாளுக்கு தானம் பண்ணினா உள்ள விசேஷம் அப்பேற்பட்டது என்று சொன்னதுனால்தான் நம்ம அந்த காலத்திலேந்தே தரிசித்த மகாராஜா இருந்தாலும் பல பல புராணங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடத்துறதுக்கு முன்னாடி பிராமணாளுக்கு தானம் பண்றது, அந்த காலத்துல பசுக்கள் தான் ரொம்ப அவசியமா இருந்தது பிராமணாளுக்கு. அப்ப அவளோட அவசியம் பொறுத்து இவர் வந்து தானம் பண்ணினாரா, லட்சக்கணக்கில் 400,000 பசு குழந்தைகளையும் நிறைய தனமும் கொடுத்தார். சசுதைஹி கிருத கோதானைஹி ரிதஸ்து நிருபதிஸ்ததா லோகபாலைரிவா பாதி ரிதஸ்தௌம்ய பிரஜாபதிஹி. சமாவர்த்தனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புத்திரர்கள் எல்லாரும் சூழப்பட்ட அந்த ராஜா, குழந்தைகள் எல்லாம் ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருக்னர் இவா 4 பேரும் சூழப்பட்ட அந்த ராஜா, அந்த லோக பாலகர்களான பிரசன்னமான ஒரு பிரம்மதேவருக்கு 4 தலையளவோ, 4 முகன் என்றுதானே பிரம்மதேவரை சொல்லுவா, அதே மாதிரி தசரத மகாராஜா நடுவுல 4 முகமாக்கிட்டமா 4 புத்திரர்கள் சூழப்பட்டாலாம், அப்படி வழங்கினார் பிரம்மதேவராட்டமா 4 முகநாட்டமா விளங்கினார். சௌமியா பிரஜாபதி இவத்து ஆபாதி, அவரை பார்த்தாலே பிரம்மதேவராட்டமா தெரிஞ்சாராம் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயம் சர்க்கம் பூர்த்தி. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே த்விசப்ததிமஸர்க்கம் ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. மேலும் 73வது சர்க்கத்துல சீதாதேவி போன்றவாளுடைய விவாக மகோத்சவம் வர்ணிக்கப்பட்டிருக்கு, அது நாளைக்கு அனுபவிக்கலாம். பேர்பட்ட ராமாயணம், அந்த ராமருடைய நாமத்துக்கு வைபவத்தை சொல்லிண்டே போலாம். ராமச்சரித்திரம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், ராமநாமம் அப்பேற்பட்ட மகிமை, அதெல்லாம் நிறைய கிருதிகள்ல, புரந்தரதாச கிருதிகள்லாம் நிறைய இருக்கு. தியாகராஜர் அவருடைய பகவான்கிட்ட புலம்புறது அழறதே கிருதிகளா அமைஞ்சிருக்கு. ராம ராம ராம சீதா ராமாயணம், ராமநாமம் வந்து நம்ம சொல்ல சொல்ல அமரபதிய திவ்ய நாமம் அந்தோதகதோ ராம ராம, திவ்யமான நாமம் ராமநாமம். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ, பக்தாள்கள் என்னெல்லாம் நினைக்கிறாலும் அதெல்லாம் பகவான் தந்து காப்பாற்றுவர். ராம நாமத்தினுடைய சக்தி அது அப்படின்னு சொல்ற. பரதிய மன படருபந்து ஹொரடிரந்தோமேட்டி துளிய பரதிய மன படருபந்து ஹொரடிரந்தோமேட்டி துளிய குரளிகாத்ம சேரிதா ಹರಿಯ ನಾಮ ಬೋಧಕತೋ ಕುರಣಿಗಾತ್ಮ ಶೇರಿದಾಗ ಹರಿಯ ನಾಮ ಬೋಧಕತೋ ರಾಮನಾಮ. அதாவது யமன் வந்து நம்மளுடைய கழுத்துல பாசத்தை போடுறத படர்கள் யமபடர்கள் எல்லாம் கழுத்துல பாசத்தை போட்டு நம்மளுடைய பிராணனை எடுத்துட்டு போறத ராமநாம சொல்றதுக்கு ராமநாமம் வராதாம் வாயில, அப்பேற்பட்ட பயமா இருக்கும். அந்த ராமநாமம் வரணும்னா ஏதோ நம்ம நினைச்சுப்போம், அந்திவ காலத்துல ராமநாமம் ஜபித்தா போதுமே, எல்லா புராணங்களும் இதிகாசங்கள் எல்லாம் என்ன கூறுறது, நம்மளுடைய பிராணன் போற சமயத்துல நாராயணா ராமா அப்படின்னு கூப்பிட்டோம் அகில், அடுத்த ஜென்மத்துல நம்மள அதே பகவானே அடைஞ்சுடுவோம் அப்படிங்கறது ஒரு விஷயம். அடுத்த ஜென்மமே இருக்காதுன்னே சொல்றா, அப்படியே ஜென்மம் இருந்தாலும் பகவத் கைங்கரியமாகவே ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேர் நம்மளுக்கு பிரத்யக்ஷமா அந்த புராணங்கள் மூலமா நம்மளுக்கு புரியறது. ஆனா அவெல்லாம் சின்னத்திலேயே ரொம்ப அனுஷ்டானமா அவ்வளோ ஜபம் பண்ணினதுனாலதான் அந்த சமயத்திலயும் எந்த பயம் வந்தாலும் ராமா அப்படின்னு கூப்பிட தோணுது. ஆனா நம்ம சாதாரணமா ஜபமே பண்ணாம அந்திம காலத்துல பண்ணிக்கலாம் என்று சொன்னா நம்மளுக்கு வரும்னு என்ன கேரண்டி? எல்லாத்துலயுமே கேரண்டி பாக்குறோமே, எந்த விஷயம் இருந்தாலும் இது எத்தனை வருஷம் உழைக்கும், இது ஹெல்ப் பண்ணுமா, அவசியம் கட்டத்துல ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம ராமநாமம் அந்திம காலத்துல நம்மளுடைய நாக்குல வரும்னு என்ன கேரண்டி? அதுக்கு இப்பவே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு எதுக்காக சொல்ற? இப்பவே நம்ம சொல்ல சொல்ல சொல்ல பிராக்டிஸ் ஆனாதான் எந்த பயம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் எந்த சுகம் வந்தாலும் பகவான் நாமாவை சொல்லணும் அப்படின்னு நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்தி நம்ம புரிய வச்சுட்டோம் அப்படின்னா அதுதான் பகவத்கீதாலையும் கிருஷ்ணர் சொல்ற. சஞ்சலம் ஹி மனஹ கிருஷ்ணா, என்னுடைய கிருஷ்ணா என்னுடைய மனசை சஞ்சலம் அடைஞ்சுட்டு இருக்கு, என்ன பண்ணணும் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்றத கிருஷ்ணர் சொல்ற. அபியாசேனது கவுந்தே, அபியாசத்தினால உனக்கு கிடைக்காதது ஒண்ணுமே இல்லையே, பிராக்டிஸ் பண்ண, நம்ம மனசை இப்பவே பிராக்டிஸ் பண்ண வைக்கணும், நல்லா சொல்லி சொல்லி சொல்லி புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சாதான் அந்திவ காலத்துல இந்த படர்கள் எல்லாம் படரூபந்து படர்கள் எல்லாம் வந்து நிக்கிறத யாரும் வரமாட்டா நம்மளுக்கு, அந்த நாமம் தான் ஹெல்ப் பண்ணணும். அப்ப அந்த நாமம் சொல்ல இப்பவே பழகணும் அப்படின்னு சொல்றார். மேலும் சரணம் லாஸ்ட்ல கெட்ட ஜென்ம தள்ளி பூட்டி துஷ்ட கர்ம மாடி தேக, நம்மளுடைய வாழ்க்கை கெட்ட ஜென்மம், வெறும் தப்பான விஷயங்களையே பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். தள்ளி புட்டி அப்படிங்கறது பல பல தப்பான விஷயங்கள், தெரிஞ்சும் தெரியாததான பல பாபங்கள், அறியாமையினால பண்ணக்கூடிய பல விஷயங்கள், இதெல்லாம் பண்ணி துஷ்ட கர்மங்கள் எல்லாம் பண்ணி இந்த ஜென்மாவை பாழாக்கிட்டோம் இன்னைய நாள் வரைக்கும். மேலும் என்னது, மாடி தேக பகவானை மாடி கூப்பிடு அப்படின்னு சொல்றார். விட்டு ஹோகு வாக புரந்தர விட்டல நாம ஓதகதோ, விட்டு ஹோகு வாக புரந்தர விட்டல நாம ஓதகதோ ராமநாம் ராம சீதாராமாயணீரோ. இப்பவே ராமநாமத்தை சொல்லி விட்டுடுங்க, இந்த உலகத்தை விடும் முடியாக, அதாவது அடுத்த நிமிஷம் எந்த நிமிஷம் நம்மளுடைய மூச்சு போகும் நம்ம கையில இருக்கா இல்லையே, எப்ப வேணா போல அடுத்த நிமிஷம் மூச்சு எடுத்திருக்கோம், மூச்சு விடுவோம் அப்படிங்கறது நம்ம கையில இல்லை, எல்லாம் பகவத் கையில தான், பகவானுடைய கையில தான் இருக்கு. நம்மளுடைய கர்மாவுடைய நம்ம பண்ண கர்மாவுடைய பலன் இருக்கு. அதனால எப்ப போவோம் தெரியாது, எப்போ யமர்கள் யம் படர்கள் எல்லாம் வருவா தெரியாது. அதனால பண்ணினதெல்லாம் போட்டும், அந்த பாவங்கள் எல்லாம் தீர்க்க கூடினது த்வி அக்ஷரம், ரெண்டே அக்ஷரத்தால முடியும், ராமா அப்படிங்கிற அக்ஷரத்தினால முடியும், நாராயணா அப்படிங்கிற அக்ஷரத்தினுடைய சாரமும் நம சிவாயா அப்படிங்கிற அக்ஷரத்தினுடைய சாரமும் சேர்ந்தாப்புல ராமநாமம் அப்படின்னு தாரக மந்திரம் இருக்கே, அப்பேற்பட்ட மந்திரத்தை ராமநாமத்தை சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையின் பயனை அடைஞ்சுடுங்கோ. ராம ராம ராம சீதா ராமாயணீரோ அப்படின்னு அழகா இந்த கீர்த்தனத்துல சொல்ற. அப்பேற்பட்ட ராமச்சரித்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்பவும் சதா சமயம் ராம ராம ராம ராம சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேல பிரமாணங்கள் எதுவும் வேண்டாம். ராமாயணமே பெரும் பிரமாணமா இருக்கு. மேலும் இந்த மாதிரி கிருதிகள் எல்லாம் சொல்றது. அதனாலே ராமர் ராமரையும் சீதா பிராட்டையும் மனசுல வச்சுண்டு மேலும் சீதா விவாக மகோத்சவத்தை நாளைக்கு அனுபவிக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமின ஜெய ஸ்வஸ்தி ப்ரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீ மஹேஷாஹ ஓ ப்ராஹ்மணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வீ ஸ்வஸ்தி ஷாலினீ தேசோயம் க்ஷோபரஹிதஹ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரிணஹ சந்து புத்ரிணஹ சந்து பௌத்ரிணஹ அதனா சதனா சந்து ஜீவந்து ஷரதாம்சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மஹாபாதகநாசனம் ஷ்ருண்வன் ராமாயணம் பக்த்யா யப்பாதம் பதமேவமா சயாதி ப்ரஹ்மணஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ என்மங்கலம் சஹஸ்ராக்ஷே சர்வ தேவ நமஸ்கிருதே வித்ரநாசோ சமபவத் தத்தே பவது மங்களம் என்மங்கலம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் அமிர்தோத்பாதனே தைத்யாம் க்னதோ வஜ்ரதரஸ்யேதம் அதிதிர் மங்களம் பிராதா தத்தே பவது மங்களம் த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசஹ யதாசீன் மங்களம் தத்தே பவத் ராம வேதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம் ரிஷேசாகராத்வீபா வேதாலோகா திசச்சதே மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதாம் காயேன வாஜா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயே தத் ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே.